எல்லாரும் வந்துட்டாங்கள பார்ட்டிக்கே, இப்ப எடுறா போட்டோ கிசுக்குன்னு. சம்மதி வண்டார் எட்ரா, சித்தப்பு வண்டார் எட்ரா, ஸ்நேகித வண்டான் எட்ரா, தெரிஞ்ச அறிஞ்ச கூட்டம் எல்லாம் திறந்து வருது எட்ரா. அவனை இவனை எடுத்ததை எல்லாம் ஆல்பம் பூரா விட்டு, ஆனா என்ன எடுத்த போட்டோ மட்டும் லாக்கர்ல வச்சு போட்டு, வெளியே எடுக்கிற சாக்கல மேல ஒரசனா, சரி தோள்ள கூட கை போட்டு எடுத்துக்கோ, தொடக்கூடாத இடத்துல தொட்டோ போட்டோ வச்சு பச்சை பச்சை கமெண்ட் அடிச்சினா, சப்பன அறிவன் ராஜா, சப்பன அறிவேண்டா, சப்ப சப்ப சப்பன அறிவேண்டா, சப்பன அறிவன் ராஜா, சப்பன அறிவேண்டா, சப்ப சப்ப சப்பன அறிவேண்டா. எந்த போஸிலும் போட்டோ எடுத்துக்கோ, எக்ஸ்போசிங் ஆயிருந்தா மட்டும் எந்த ஆங்கிளும் போட்டோ எடுத்துக்கோ, பேட் ஆங்கிள் பார்த்தா மட்டும் எடுத்ததெல்லாம் சேர்த்துக்கோ, மூடு வந்தா பாத்துக்கோ, ராத்திரி அணைச்சு தூங்கிக்கோ, கவலை எதுவும் இல்ல. பண்ணி கொச்ச கொச்ச வேலை செஞ்சினா, சப்பன அறிவன் ராஜா, சப்பன அறிவேண்டா, சப்ப சப்ப சப்பன அறிவேண்டா, சப்பன அறிவன் ராஜா, சப்பன அறிவேண்டா.